సద్గురుభ్యో నమః శ్రీహరయే నమః శ్రీహరయే నమః శ్రీహరయే నమః గోపికా జీవన స్మరణం గోవింద గోవింద దశకం 26 గజేంద్ర మోక్షత్తై వర్ణికరా ఇంద్రద్యుమ్న పాఠ్యఖండాధిరాజః స్వద్భక్తాత్మా చందనాగ్రౌ కదాచిత్ త్వత్సేవాయాం మగ్నధీరాలు లోకే నైవాగత్యం ప్రాప్తమాదిత్యకామం. భారతత్తోడ దక్షిణ భాగత్తుల பாண்டிய கண்டத்துல ராஜாவா இருக்கக்கூடியவரும் மேலும் உங்களுடைய பக்தர்கள்ல உத்தவனுமான இந்திரத்யும்னன் அப்படிங்கிற ஒரு ராஜாவுடைய கதையாகும் அப்படின்னு சொல்ற. அருள மருந்த பாண்டிய கண்டத்தோடைய ராஜாவும் பகவத் பக்தனும் இருந்தாராம் இந்திரத்யும்னன். ஒரு நாளைக்கு அவர் வந்து மலைய பர்வதத்துல பகவத் சேவையில லயித்து இருந்தாராம். அப்போ அங்க ஆறு வந்த அதிதியா அகஸ்திய முனிவர் வந்தாராம். நைவ அகஸ்தியம் பிராப்தமாதித்யகாமம். அகஸ்திய முனிவர் வந்தது இவருக்கு காணலை. ஏன்னா பகவத் சேவையில லயித்து இருந்தாரோ இல்லையோ, அதனால அகஸ்திய முனிவர் வந்ததும் அவருக்கு வேண்ட அதிதிக்கு உண்டான உபச்சாரங்கள் எதுவும் பண்ணலை. அவர் தியானத்துல இருந்துட்டார். பகவத் ஆராதனையில ஸ்ரத்தையா இருந்ததுனால அவரை கண்டுக்க முடியலை. கும்போத்பூதி சம்ருத க்ரோத பாரஹ தப்தாத்மாத்மம் ஹஸ்தி பூயம் பஜேதி சத்வாதைனம் ప్రత్యగాత్సోపి లేభే హస్తీంద్రత్వం త్వత్మృతి వ్యక్తి ధన్యం. ఇప్పుడు కండుకాతనాల అంద మునివరుకు రొంబ కోపం వందుతా. ఇన్నట శవితారా స్తబ్ధాత్మత్వం హస్తి భూయం. ఎంద అసైవం ఇల్లామ తూన్ మాదిరి ఇరుకర నీ ஆனையாக போ அப்படின்னு ஹஸ்தி பூயம் பஜே இதி அப்படி சபித்தாராம். மேலும் அவருடைய இந்த சாபத்தினால என்ன ஆனார் அப்படின்னா, சாபம் கிடைச்சதுதான் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை அப்படிதானே. ஆனா இவருக்கு அப்படி இல்லையா, அப்படின்னா தன்னுடைய மனித வாழ்க்கையில அடைஞ்ச அந்த சுகிருதத்தினால பண்ணின புண்ணியத்தினால ஆனையா பிறந்தார். ஆனையா பிற அப்படின்னா சாபம், ஆனா ஆனையிலுமே ராஜாவா இருந்தாராம். கஜேந்திரனா வாழ்ந்தார் அப்படின்னா. துப்தாம் போதே மத்திய பாஜி திருக்கூட்டே ஸ்ரீடன் சைலே யூத போயம் வசாபிஹி பார்க்கடல் நடுவுல இருக்கக்கூடிய திருக்கூடே திருக்கூடம் என்கிற பர்வதத்துல கஜேந்திரன் மத்த யானைகள் கூட லீலாலோலூபமா ரொம்ப விளையாடிண்டு சகல யானைகள்லயே சிரேஷ்டனா இருந்துண்டு சகல ஜந்துக்கள்ல வைத்து பலவானா இருந்து வாழ்ந்தாராம். அப்போ இதுல இருந்து என்ன புரியறது, ஸ்வத்பக்தானாம் குத்ரனோ தர்ஷலாபகாம். ஸ்வத்பக்தானாம் பகவானே, உன்னுடைய பக்தர்கள், உங்களுடைய பக்தர்கள் எந்த யோனியில பிறந்தாலும் ராஜாவாதானே வாழுவா, அப்படிதானே நீ வச்சுப்பேன் அப்படின்னு சொல்ற. ஸ்வேன ஸ்தேம்னா திவ்ய தேசத்வ சக்தியா सोयं खेदान अप्रजानं कदाचित् शैलप्रान्ते घर्मतान्तस्सरस्याम् यूथै सार्धं त्वत्प्रणं नोभिरेमे तेनस्थेम्ना. வேற யாருக்குமே இல்லாத ஒரு பலம் இருந்துதான். மேலும் அந்த பலமும் அவர் இருக்கக்கூடிய அந்த திருக்கூடம் அப்படிங்கிற திவ்ய தேசத்தினுடைய மகாத்மியத்தினால அந்த கஜேந்திரனுக்கு மேலே இருக்கக்கூடிய பலம் இருக்கு அப்படின்னு எல்லாம் தெரியலை. எந்த உபதிரவமுமே அவன் வாழ்க்கையிலேயே அனுபவிக்கலை. மேலும் என்னாச்சு, சௌக்கியமா வாழ்ந்துருந்த பகவானுடைய பிரேரணையினால என்னாச்சா, கிரீஷ்மம் அப்படின்னா வெயில், வெயில் அதிகரித்தது. ரொம்ப வெயில் காலத்துல ரொம்ப அதிகரித்தது. அப்ப யானைகள் எல்லாரும் ரொம்ப தளர்ந்து போனான். அப்ப என்ன பண்றா கஜேந்திரன், எல்லா யானையும் கூட்டிட்டு திரிகூட பர்வதத்தோடைய அடியில ருத்துமத் அப்படிங்கிற பேருடைய ஒரு பூந்தோட்டத்துல போனாராம். அங்க என்ன இருக்கு, ஒரு தடாகம் இருக்கு. அந்த தடாகத்துல யானைகள் கூட இறங்கி ஜோரா விளையாடினா, ஜலக்கிரீடை பண்ணினார்கள். ஏன்னா ஜலம் ரொம்ப வெயில் காலமாச்சு, ஜலம் வேணுமே அப்படின்னு ஜலம் கண்டதும் எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சு ஜலக்கிரீடை பண்ணினார். ஒரு கந்தர்வனாயிருந்தாராம். கஷ்யப பிரஜாபதிக்கு பிராதா அப்படிங்கிற மனைவியில பிறந்த மகனாகும் இந்த ஹூஹூ அப்படிங்கிற கந்தர்வன். திரிகூடாஜலத்தினுடைய கீழ தடாகத்துல தேவலன் அப்படிங்கிற ஒரு மகர்ஷி தபஸ் பண்ணிட்டு வந்துருந்த, தவம் பண்ணிட்டு இருந்த. ஒரு நாளைக்கு என்ன பண்றார் இந்த மகர்ஷி, தடாகத்துல இறங்கினார். அப்போ இந்த தேவலன் அப்படிங்கிற மகர்ஷி இறங்கினார். இந்த ஹூஹூ அப்படிங்கிற கந்தர்வன் ஸ்திரீகள் வைத்துக்கொண்டு ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருந்தா, விளையாட்டுக்காக அந்த மகர்ஷியுடைய காலை பிடித்தார். அப்ப என்னாச்சு, கோபம் வந்துதான் தேவலன் முனிவருக்கு. இன்னொட்ட சபிக்கிறார், நீ ஒரு நக்கரமா போகும், நக்கரம்னா முதலை, முதலையா போ அப்படின்னு சபிக்கிறார். அப்படி ஹூஹூ கந்தர்வன் இந்த திருக்குடம் அப்படிங்கிற ருத்துமத் அப்படிங்கிற பூந்தோட்டத்துல இருக்கக்கூடிய தடாகத்துல அந்த சாபத்தினால ஒரு நக்கரமா முதலையா வாழ்ந்து வந்துருந்த. அப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றா, ஜலே வர்த்தமான இந்த தேவலன் அப்படிங்கிற முனிவருடைய சாபத்தினால முதலையா பிறந்து அந்த தடாகத்துல இருந்த ஹூஹூ என்கிற கந்தர்வன் என்ன பண்ணினாரா, தடாகத்துல ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கிற கஜேந்திரனுடைய பாதத்தை கடிச்சு பிடிச்சிருந்தாரா. எதனால இப்படி நடந்தது, பக்தாளுக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தோமானா, பகவான் கொஞ்சம் கஷ்டம் தருவாரே அதுக்கப்புறம் முக்தி கொடுப்ப இல்லவா, அதுக்குதான் கஜேந்திரனுடைய காலை முதலை பிடித்தது அப்படின்னு அழகா சொல்றாரு. இல்ல சேவாயா வைபவாத் துர்நிரோதம் யுத்தியந்தம் தம் வத்சராணாம் சஹஸ்ரம் பிராப்தே காலே த்வத்பதை காக்ரியசித்யை நக்ராக்ராந்தம் ஹஸ்திவரயம் யதாத்வம். முதலையோட அந்த கடியிலேந்து கழிச்சு பிடிச்சுட்டு இருக்காளே, அந்த வலி ரொம்ப வலிக்கிறது. அப்ப புரிஞ்சுதான் யாருக்கு, கஜேந்திரனுக்கு. போன ஜென்மத்துல பாண்டியராஜாவா இருந்த ஜென்மத்துல நான் வந்து பூஜை தர்மம் எல்லாம் அனுஷ்டிச்சுருந்ததுனால அந்த புண்ணியத்தினால இவ்வளவு நாளா சுக்கியமா வாழ்ந்தேன். அந்த புண்ணியம் குறையறதே, குறைஞ்சு இல்லாம ஆனதும் கஷ்டம் அனுபவிக்கிறேன். அப்ப என்ன பண்ற, அர்த்தம் புரிஞ்சுது. இவ்வளோ கூட வந்தவா இருக்கல, கூட யானைகள் எல்லாம் வந்தா ட்ரை பண்ணா நான் முதலே பயந்து எல்லாரும் ஓடிட்டான். அதே மாதிரி இந்த சம்சாரத்தை பயந்து நம்மளை விட்டு தனியா விட்டுட்டு போயிடுவா. நம்ம கூட எப்போ வருது, எப்பவுமே யாரு வருவா அப்படின்னா நாராயணன் தானே. அந்த சத்தியத்தை புரிந்தார் கஜேந்திரன். என்ன பண்ணார், தன்னுடைய தும்பிக்கையால அங்க இருக்கிற ஒரு தாமரை எடுத்து முன் ஜென்மத்துல படித்த பகவத் ஸ்தோத்திரங்களை சொன்னாராம் கஜேந்திர ஸ்துதி. சித்வா ஸ்தோத்ரம் நிர்குணஸ்தம் சமஸ்தம் பிரம்மேஷாத்யை மஹவித்ய பிரயாதே சர்வாத்மா ஸ்வம் பூரி காருண்ய வேகாத் சாட்சியாரூட பிரேட்சிதோ பூபுரஸ்தாத் நிர்குணஸ்தம் சமஸ்தம். என்ன சொல்றார், நிர்குண பிரம்மனிஷ்டமா இருக்கக்கூடிய நீங்கள் சர்வஸ்தோத்திரங்களையும் கேட்டாராம். எல்லாரும் அங்க தேவன்மார் எல்லாரும் கேட்டா, ஆனா பிரம்மா ருத்ரன்மார் எல்லாரும் கேட்டுட்டு என்ன எல்லாம் கூப்பிடுறா, தேவன்மார் எல்லாம் எங்களை எல்லாம் கூப்பிடுறா, எங்களை எல்லாரும் கூப்பிடுறா அப்படின்னு எல்லாரும் மாறினா. அதுக்கப்புறம் பகவான் யாரு அந்த இதுனா பகவான் நாராயணன் தானே கூப்பிடுறான் அப்படின்னுட்டு நாராயணன் போறோம் அப்படின்னு சொல்லி இறங்குறார். கருடன் மேல கருடாரூடனா அந்த கஜேந்திரனுக்கு முன்னால பிரத்யட்சமானாராம். எல்லாருக்கும் அந்தர்யாமியா இருக்கக்கூட பிரம்மஸ்வரூபியா இருக்கக்கூட பகவான் அந்த கஜேந்திரனுக்கு முன்னால பிரத்யட்சமானார். என்ன கூப்பிட்டேப்பா அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா பகவானுமே பார்த்துட்டு இருந்தார் என்ன எப்ப கூப்பிடுவ, கூப்பிட்டா அடுத்த நிமிஷம் போனமே. அந்த வலி பக்தாளுடைய வலி சகிக்கிறது நம்மளால முடியுமா, இருக்கலாம் பக்தாளுக்கு முடியும், ஆனா பகவான் காருண்யவானாச்சே அவருக்கு முடியாது. இப்ப கூப்பிடுவன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். ஹஸ்தீந்திரம் தம் ஹஸ்தலப்தேன த்ருத்வா சக்ரேணத்வம் நக்ரவர்யம் வியதாரீஹி கந்தர்வேஸ்மின் முக்தசாபே சஹஸ்தீம் த்வத்சாரூப்யம் ப்ராப்யமாதி ப்ராப்யதே தீப்யதே ஸ்ம. அப்போ ஹஸ்தீந்திரன் கஜேந்திரன், கஜேந்திரன் முன்னால பிரத்யட்சமான கரபங்கஜங்களால அழகா சுதர்சன சக்கரத்தை வைத்துண்டு அது என்ன பண்ணிட்டான், சுதர்சன சக்கரம் பகவான் பார்த்தார். ஃபர்ஸ்ட் சுதர்சன சக்கரத்தால்தான் நேர போய் அந்த நக்கரத்தினுடைய நக்கரத்தை வெட்டி நக்கரத்துக்கு சாப மோட்சத்தை கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் நாராயணன் வர, ஏன்னா நாராயணன் நினைத்தா அது நடக்குமே அப்படி அந்த முதலையை நிகிரகித்தது சுதர்சன சக்கரம். அந்த சமயத்துல தேவல சாபத்தினால முதலை பொண்ண கந்தர்வன், அந்த கந்தர்வனுடைய பூர்வ ரூபம் அடைந்தாராம். பக்தோத்தமனான கஜேந்திரன் ஆகட்டும், அவருக்கு கண்முன்னால யாரு தென்படுறா, சங்கு சக்கர கதா பத்ம எல்லாம் தரிச்சின்ற சதுர்பாகுக்களுடைய பாகுக்கள் வைத்து பகவத் ஸ்வரூபத்தை அப்பேற்பட்ட சோபனியமான பிரகாசனியமான அந்த ஸ்வரூபத்தை கண்முனால காண்றார் கஜேந்திரம். துவாப்தமாம் ச பிரகேயோ காயே சோயம் பூயதே ஸ்ரேயசே ஸ்யாத் இத்யுக்த்வைனம் தேன சார்த்தம் கதஸ்வம் திஷ்யம் விஷ்ணோ பாஹி வாதாலயேஷ. அப்படி கஜேந்திரனுக்கும் மோட்சம் கிடைக்கிறது பகவானுடைய தர்சனத்தினால, அந்த தாமரை சமர்ப்பித்ததுனால, ஸ்தோத்திரம் பண்ணினதுனால. அதே மாதிரி நம்மளும் அந்த கஜேந்திரன் அனுபவிக்கிற விஷயம் தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த முதலையை கடி சம்சாரம் அப்படி கடிச்சு வச்சுட்டு இருக்கு நம்மளை. அந்த சம்சாரத்திலிருந்து விடுவிக்கணும்னா அவன்தான் சரணம், யாரும் வரமாட்டா. ஆதிமூலமே, ஆதிமூலமா இருக்கக்கூட அந்த பகவானையே கூப்பிட்டு இந்த சம்சாரத்திலிருந்து முக்தி அடையணும். அதுதான் இந்த கஜேந்திர மோட்சத்தினுடைய தத்துவம். அப்பேற்பட்ட பகவானே, இந்த விரதம், இந்த கஜேந்திர மோட்சம் யாரெல்லாம் காத்தால எழுந்து அந்த கஜேந்திரனையும் பகவானையும் நினைக்கிறாளோ அவளுக்கு, மேலும் இந்த தானம், இந்த சரித்திரத்தை யாரெல்லாம் சேவிக்கிறாளோ அவளுக்கு மோட்ச பிராப்தி உண்டாகும் அப்படின்னு பகவான் ஆசீர்வாதம் பண்றாராம். மேலும் அந்த கஜேந்திரனையும் கூட்டிண்டு வைகுண்டத்தை அடைந்தார். அப்பேற்பட்ட குருவாயிரப்பா, விஷ்ணு கதஸ்வம் திஷ்யம் விஷ்ணு பாஹி வாதாலேச வாதாலேச. குருவாயிரப்பா, அப்பேற்பட்ட பகவானே என்னை காப்பாத்து அப்படின்னு கஜேந்திர மோட்சத்தை குருவாயிரப்பனுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ற. ஜெய் போலோ கஜேந்திர பகவான் கி ஜெய். நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே.